அத்தியாயம் 4. கிறிஸ்தியானும் இலகிய நெஞ்சனும். கிறிஸ்தியானும் இலகிய நெஞ்சனும் பேசியபடியே அந்த சமவெளியில் நடந்து செல்வதை என் கனவில் கண்டேன். இலகிய நெஞ்சனே, நீ என்னுடனே வந்தது நல்லதுதான். நாம் போகும் இடத்தை அடைய முடியாவிட்டால், நமக்கு கிடைக்க போகும் நரக தண்டனை பற்றி அறிந்திருந்தால் கடின நெஞ்சன் இப்படி திரும்பி போயிருக்க மாட்டான். பாவம் என்றான் கிறிஸ்தியன். அது இருக்கட்டும், நாம் போகும் இடத்தில் உள்ள நித்திய மகிழ்ச்சியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டாயா என்று ஆவலுடன் கேட்டான் இலகிய நெஞ்சன். நான் சொல்வதை விட அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து உணர்வதே மேலானதாக இருக்கும். என்றாலும் இந்த புத்தகம் அதை பற்றி கூறும் சில வசனங்களை வாசிக்கட்டுமா என்றான் கிறிஸ்தியான். அது சரி, இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் உண்மையானவை என்று உனக்கு தெரியுமா என்று சந்தேகத்தோடு கேட்டான் இலகிய நெஞ்சன். நிச்சயமாக, ஏனென்றால் பொய்யே கூறாத ஒருவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது என்றான் கிறிஸ்தியான். அப்படியா, அதில் என்ன சொல்லியிருக்கிறது? நாம் நித்திய காலமாக சாகாமல் வாழக்கூடிய நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று இந்த புத்தகம் கூறுகிறது. அந்த இடம்தான் மோட்சம். மோட்சத்தை நோக்கிதான் இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றான் கிறிஸ்தியன். ரொம்பவும் மகிழ்ச்சி. மோட்சம் எப்படி இருக்கும் என்று ஆவலாக கேட்டான் இலகிய நெஞ்சன். அங்கே நாம் அணிந்து கொள்ள மகிமையின் கிரீடம் கொடுக்கப்படும். நமது உடைகள் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும். அங்கே அழுகையும் கவலையும் கிடையவே கிடையாது. ஆண்டவரே நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் கிறிஸ்தியான். வெளிப்படுத்தல் 21:4. நம்முடனே கூட வேறு யார் அங்கே இருப்பார்கள் என்று கேட்டான் இலகிய நெஞ்சன். ஒளி வீசும் தேவதூதர்கள் அங்கே இருப்பார்கள். நமக்கு முன்பாக அங்கே போயிருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களில் அநேகர் ஆண்டவர் மீதுள்ள அன்பினாலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாகவும் அநேக துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள். சிலர் வாளால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள், சிலர் நெருப்பில் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் இன்று நித்திய வாழ்வு பெற்று மோட்சத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றான் கிறிஸ்தியான். நாமும் அந்த மகிழ்ச்சியை பெறுவது எப்படி என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் இலகிய நெஞ்சன். இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா? நாம் ஆண்டவரை நோக்கி விருப்பத்தோடு கேட்டால் அவர் இவற்றை நமக்கு இலவசமாக தருவாராம் என்றான் கிறிஸ்தியன். அப்படியா, ரொம்பவும் மகிழ்ச்சி. வா, சீக்கிரமாய் நாம் அங்கே போகலாம் என்று துரிதப்படுத்தினான் இலகிய நெஞ்சன். பொறு பொறு, என் முதுகில் இருக்கிறதே பெரிய சுமை, என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை என்று பரிதாபத்துடன் கூறிய கிறிஸ்தியான் அவன் பின்னால் தள்ளாடியபடியே நடந்தான்.